രാമാനുജദയാഭാസ്ത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാം മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തുതിപരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോർഷദൈകി സിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശിക പദാംബുജഭൃംഗരാഗം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്മബോധം ശ്രീയന്തദേശിക യതീന്ദ്രശഠാദി മൂർത്തിം ഗോപാലദേശിക ശിഖാമണി മാത്രയാമഹ അഖില ഭുവനരക്ഷാ സാധനായാവതീർണേ കുമതി കലിവിലാസദ്ധ്വാന്ത തിഗ്മാംസുജാലേ നിരവധി കരുണാബ്ധൌ വേദചൂഡാ ഗുരൌ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൌ വെങ്കടേശേ. ശ്രീ ദേശിക സഹസ്രനാമത്തിലെ 1008 തൃണാമങ്ങൾ ഇരിക്കുമ്പോഴും അതിൽ 1001 തൃണാമം പാർത്തോം. ഈ 7 തൃണാമങ്ങൾ മീനം ഇരിക്കുന്ന ഗുണാഷ്ടകാവിർഭാവോക്തി വേദ്യാർത്ഥ പരിശോധക എന്നതാണ് 1001 തൃണാമം. 8 ഗുണങ്ങൾ ആവിർഭവിക്കുന്ന എന്ന് சொல்வதால் അറിയ വേണ്ടിയ വിഷയത്തെ ആരായവർ എന്നതാണ് അർത്ഥം. മോക്ഷം പെരുമ്പോഴും ജീവാത്മാവുക്ക് സ്വസ്വരൂപ ആവിർഭാവം അപ്പൊന്ന് വരുവതാ ശാസ്ത്രത്തിൽ சொல்லியிருக்காங்க. இங்க மோட்சத்துக்கு போனானா அவன் இந்த சம்சாரியா இருந்த ரூபத்தை விட்டுறான். அங்கே ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு நன்னாக தெரிய வருது. அப்போ மோட்சத்துல இந்த ஆத்மாவுக்கு என்ன ஸ்வரூபமானது தெரிய வருதோ அந்த ஸ்வரூபமானது புதுசாக வரக்கூடியதா இல்ல ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கிருந்து சொர்க்கலோகம் போனோம்னு வச்சுப்போம். சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய சில போகங்கள்லாம் நாம் அனுபவிக்கிறோம்னு வச்சுப்போம். அதெல்லாம் நமக்கு புதுசா வருது. சாத்தியன ரூபேன சம்பந்தாங்கிற சொர்க்கத்தில் இருக்க போகம் முன்னாடி நாம் அனுபவிச்சதில்லை, நமக்கு கிடையாது. அதெல்லாம் புதுசாக ஒரு போகம் ஒன்னு அனுபவிக்கிறான். நரகத்துக்கு போனாலும் அது மாதிரி புதுசாக போகம் அனுபவிக்கிறான். இந்த மாதிரி சீமை குண்டத்துக்கு போனாலும் புதுசாக போகத்தை அனுபவிக்கிறான் இருக்கட்டும். ஆனால் அது சுஸ்வரூபம். அது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபம் ஏற்கனவே என்ன இருக்கோ அதான் இப்ப அனுபவிக்கிறான். சம்சார நிலையில அதை அனுபவிக்க முடியாம இருந்து ஜீவாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆனந்த ஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது அனவசிகாசிய ஆனந்த ஸ்வரூபம். இதையெல்லாம் ஜீவாத்மா அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஸ்வத பிராப்தம். இது ஒரு உபாயம் பண்ணி அனுபவிக்க வேண்டியதில்லை. அதான் இங்க விஷயம். சொர்க்கம் மாதிரி உபாயம் பண்ணி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இல்லை. ஆனால் இவன் அதை தடை பண்ணி வச்சிருக்கான். அந்த சொஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியாம இருக்கு. சம்சாரம் இவனை மூடி இருக்கு. யசா அப்படின்னு ஒரு உதாரணம் அழகா சொல்ற சௌனக பகவான் ஸ்ரீ விஷ்ணு தர்மங்கிற கிரந்தத்துல ரத்தனம் இருக்கே ரத்தனத்து மேல அழுக்கான மூடி இருக்குன்னு வச்சுக்கோம். ரத்தனத்தை யாரும் எடுக்கலன்னா அழுக்கு மூடிடும். அந்த அழுக்கை எடுத்துட்டோம்னா அந்த ரத்தம் தானே பிரகாசிக்கும். அதுல பிரகாசத்தை உண்டாக்க வேண்டாம். அதே போல இந்த ஜீவாத்மாங்கிறது ரத்தனம் மாதிரியா. இத நாம அனுபவிக்க தெரியாம மேல வந்து சம்சார தர்மங்களை வச்சு மூடி வச்சிருக்கோம். கர்மம் அப்படின்னு ஒண்ணு, சுகதுக்கங்கள் அப்படிங்கிறது, இதெல்லாம் அந்த ஜீவாத்மாவை மூடி வச்சு அதை அனுபவிக்க தெரியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த அழுக்கையெல்லாம் எடுத்தா போறோம், கர்மத்தை நீக்கினா போறோம், ஆனா அது பிரகாசிக்கும். ரத்தனத்துக்கு புதுசா பிரகாசத்தை உண்டாக்க வேண்டாமே, மேல இருக்கிற அழுக்கை எடுத்தால் போதுமே. அதே போல ஆத்மஸ்வரூபத்துக்கும் புதுசா ஒரு விஷயம் உண்டாகிறதுன்னு சொல்ல வேண்டாம். ஸ்வஸ்வரூபம் அது ஆவிர்பாவம், அதுதான் ஆவிர்பாவம்னு படம் போடுறான். ஆவிர்வாவம்னா ஏற்கனவே இருப்பது தெரிகிறது அப்படிங்கறதானே தவிர புதுசா உண்டாகிறது இல்லை. புதுசா உண்டான உற்பத்தியின் பெயர் பகவானுடைய அவதாரங்களை பற்றி சொல்ல ஆவிர்வாவம் அப்படிங்கிறார். இந்த சிம்ம பெருமான் ஸ்தம்பத்திலே ஆவிர்வவித்தார் அப்படிங்கிறார். தாசாம் ஆவிர்பூத் சௌரிஹி ஸ்மயமான முகாந்துகா, பகவான் வந்து தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா, தேவகி கிட்ட கிருஷ்ணன் ஆவிர்வவித்தான் அப்படிங்கிறார். கம்பத்துல இந்த சிம்மன் ஆவிர்வவித்தான் அப்படின்னு சொல்றான். உண்டானான் இருக்கிற மனுஷனுடைய பிறப்பு மாதிரி கிடையாது, ஏற்கனவே இருக்கான் பகவான். இந்த இடத்துல தெரியாம இருக்கான், இப்ப தெரியறான். கம்பத்துல பகவான் இருக்கான் ஏற்கனவே, எல்லா கம்பத்திலுமே இருக்கான், ஆனா தெரியல. கிரண்யகசிபு வீட்டு கம்பத்துல மாத்திரம் பகவான் வந்து தெரிஞ்சான், அதனால ஆவிர்வவித்தான்னு சொல்றேன். இருக்கிற வஸ்துவே தெரியாம இருக்கிற வஸ்து தெரிஞ்சா அதுக்கு ஆவிர்வாவம் அப்படின்னு பெயர். அப்போ ஆத்மாவுக்கு சொஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆவிர்வாவம். அதே மாதிரிதான் குணாஷ்டகமும், ஜீவாத்மாவுக்கு எட்டு குணங்கள் சொல்லியிருக்கான். அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோக விஜிகர்த்த அபிபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹா அப்படின்னு எட்டு குணங்கள். என்ன கேட்டா அபகத பாப்மா கர்மம் இல்லாதவன், விஜரஹா மூக்கு இல்லாதவன், விமிருத்யு மரணம் இல்லாதவன், விசோகா சோகம் இல்லாதவன், பசி இல்லாதவன், தாகம் இல்லாதவன் இப்படி சொல்லி சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு எட்டு குணங்கள் ஜீவாத்மாவுக்கு ஆவிர்வவிக்கின்றன. அதான் விஷயம், இந்த எட்டு குணங்களும் முன்னாடியே ஜீவாத்மாவுக்கு இருக்கு, ஆனா மறைஞ்சிருக்கு, தெரியாம இருக்கு. ஆத்மாவுக்கு ஒன்றும் பசி கிடையாது, ஆத்மாவுக்கு ஒன்றும் தாகம் கிடையாது, ஆனா சம்சாரத்தில் இருக்கும்போது ஆத்மாவுக்கு தாகம் இருக்கிறதா நாம நினைச்சுட்டு இருக்கோம். பசி இல்லாதது தாகம் இல்லாதது ஆத்மா நல்லா கவனிக்கணும். பசியோ தாகமோ சரீரத்துக்கு தான் இருக்க முடியும், ஆத்மாவுக்கு எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆகாரம் தேவை அப்படிங்கிறது சரீரம் வளர்றதுக்கு தான் ஆகாரம் தேவை, ஆத்மா வளர்றதுக்கு ஆகாரம் தேவையில்லையே. தீர்த்தம் தேவைங்கிறது சரீரத்துக்கு தானே, ஆத்மாவுக்கு தீர்த்தம் தேவையில்லையே. அப்ப தாகம் போக தீர்த்தம் தேவைங்கிறதோ பசி போக ஆகாரம் தேவை அப்படிங்கிறதோ இதெல்லாம் சரீரத்துக்கு தான், ஆனா நாம என்ன பண்றோம், இது ஆத்மாவுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால ஆத்மாவுக்கு இயல்பான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டானா பசியின்மை தாகமின்மை, இதெல்லாம் ஆத்மாவுக்கு இயல்பான தர்மம். அந்த தர்மங்கள்லாம் தெரியாம இருக்கு நமக்கு, அது மோட்சத்துல ஆவிர்வாவம் மாறுதான். மோட்சத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம அவங்க சரீரத்தையே எடுத்திருந்தாலுமே பசி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஆத்மாவுடைய சுரூபம் அங்க நல்லா வந்துடும். அதனால ஆத்மஸ்வரூபம் மங்கி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், மறைந்து இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அது அந்த இடத்துல வெளிப்படும், நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதைத்தான் குணாஷ்டக ஆவிர்வாவோக்தி, எட்டு குணங்கள் ஆவிர்வாவம் அடைகின்றன அப்படின்னு சொன்னது. அதனுடைய தாத்பரியத்தை சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார் அப்படிங்கறத வச்சுட்டு இங்க இங்க இந்த திருநாமம் வேதத்துல தேன ரூபேன அபிநிஷ்பத்யதே அப்படின்னு அது சொல்லிடு, தன் ரூபத்தினாலே ஆவிர்வவிக்கிறான். இப்ப இந்த இடத்துல இது சொல்லுவானே அப்படின்னு கேட்டா, சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு பகவான் சொல்றான். என்ன சரணாகிதி பண்ணால் நான் பாபத்திலிருந்து மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் சீதை கொண்ட லோகத்தை கொடுக்கிறேன்னு சொல்லலையே, உன்னை பாப்பத்திலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றதான். உனக்கு சீதை குண்ட லோகத்தை கொடுத்து பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கிறேன் உனக்கு அப்படின்னு பகவான் சொல்லலைங்க. அப்ப அதை கொடுப்பானா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் இதுதான், பரிபூர்ண பிரம்மானுபவமோ இல்ல ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவமோ இல்ல எட்டு குணங்கள் ஆவிர்வாவமோ இதெல்லாம் மோட்சத்துல இருக்கு. அந்த சீதை குண்ட லோகத்துல இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. இத பகவான் சொல்லலையே நினைக்க வேண்டாம், ஏன்னா இது தானா வரக்கூடியது, இதெல்லாம் தானா வந்துடும். பின்ன இப்பயே வரலன்னு கேட்டா இப்ப மறைஞ்சிருக்கு, பாபத்தினாலே மறைஞ்சிருக்கு. அந்த பாபத்தை நான் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துட்டா தானா வந்துடும் அர்த்தம். அது தனியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் விடுவிக்கிறேன் அப்படின்ட்டான். பரிபூர்ணாதவும் தானா உண்டு, அதை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இந்த ஜலத்தை தடுத்து வச்சிருக்கிறவன் அந்த தடையை எடுத்துறேன் நான் அப்படின்னு சொன்னா போதும், ஜலம் தானா வரும். ஜலத்துக்கு பிரவகிக்கிறது சுவாவம், அது பிரவகித்து வரும். மேட்டூர் அணையில தண்ணியை திறந்து விட்டா அப்படின்னா காவேரி ஜலம் தானா வந்துடும். தண்ணியை திறந்து விட்டு காவேரி ஜலத்தை அனுப்பினார்னு சொல்ல வேண்டாம். அதே போல எப்பவுமே தடையை நீக்கினால் போதும். இந்த இடத்துலையும் தடையா இருக்கக்கூடிய பாபங்களை நான் விளக்கிடுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு படிக்கிறான். சர்வபாதேபியோ மோக்ஷேஷன் சொல்லிட்டு படிக்கிறனால பரிபூர்ண பிரம்மானுபவம் தானா வந்துடும் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அதனால மோட்சத்துல செய்தியுள்ள உலகத்துக்கு ஐஸ்வரியம் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லலையே கேட்க வேண்டாம். இதை சொன்னதாலேயே அதுவும் சொன்னதாக ஆயிருக்கு. ஏன்னா அதை பகவான் உண்டாக்கி நமக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. சொர்க்கலோகம்னா சொர்க்கத்துல அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு தனியரசு கொடுத்து அந்த சொர்க்க சுகத்தை இவனுக்கு உண்டாக்கி கொடுக்கணும். ஆனால் தீவிர லோகத்துல அப்படி கிடையாது, அது தானாக வந்துடும் அப்படிங்கறதுனாலதான் அதை சொல்லலை அப்படின்னு தாத்பரியம். அப்ப அது உண்டுன்னு அர்த்தம். இந்த ஆவிர்பாவத்தை பத்தி நிறைய விஷயம் சுவாமி சாதிக்கிறார். அதனாலதான் இந்த திருநாமம் தனியா இருக்கு. இங்க ரகசிய திரைசாரத்துல பார்த்தோம்னா ஆவிர்பாவ சப்தம் ஞான திரவியமும் இதனுடைய சர்வ விஷய விகாசத்துக்கு சுரூப யோகியதா ரூபமான சக்தியும் நித்தியங்களாகையாலே அவற்றில் ஆவிர்பாவ சப்தம் முக்கியம். சர்வ விஷய விகாசமும் துக்க நிவர்த்தியாதிகளும் சங்கல்பாதிகளும் கைங்கரியங்களும் ஆதந்து உங்களாயிருக்க இவை நிவர்த்த பிரதிபந்த சுரூப உபாதிகளாகையாலே மேல் முழுக்க நடக்கும்படி தோற்றுகைக்காக இவற்றில் ஆவிசி ஹோமத சகஜ கைங்கரிய விதயா இத்தியாதிகளாலே ஆவிர்பாவ சப்தம் பிரயுக்தமாகிறது. நிறைய விஷயம் சொல்ற. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா சிவிகின்ற லோகத்துல பகவத் அனுபவம் அப்படிங்கிறது தானா வந்துடும், அது ஒண்ணு சந்தேகம் இல்லை. ஆனால் இவன் கைங்கரியம் பண்றானோ இல்லையோ பகவான் கிட்ட, அது இவனே அபேட்சிச்சு பண்றான். நான் இந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்றான், ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான், நான் பகவானுக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும்னு. இவன் என்ன சங்கல்பம் பண்றானோ அது நடக்கும். சத்திய சங்கல்பா அப்படின்னு காரணம்னால இந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த கைங்கரியத்தை பண்றான். அப்போ கைங்கரியம் அப்படிங்கிறது அதுக்கு ஆவிர்பாவம் சொல்லக்கூடாது. கைங்கரியம் புதுசா உண்டாகிறது. ஞானத்துக்கு வேணா ஆவிர்பாவம் சொல்லலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஞானம் தர்மபுத ஞானங்கிறது நித்தியமானது. நித்தியமா இருக்கக்கூடிய ஞானமானது நமக்கு இப்ப மங்கி இருக்கு. ஆனா சீவியத்துல அந்த ஞானமானது நன்னாக பரவி சர்வஜ்ஞான ஆயிடுவான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆவிர்பாவம் சொல்லலாம். ஆனா கைங்கரியத்துக்கு எப்படி ஆவிர்பாவம் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. ஆனா சொல்லியிருக்காருங்க, ஆவிஷ்யு நம்ம சகஜ கைங்கரிய விதையா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சிவகண்ட லோகத்துல இல்ல கைங்கரியங்கள்லாம் எனக்கு பிராப்தமாகட்டும் மமாவிர் பூயாசு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது எப்படி வரும், ஆவிர் பாவமாகட்டும் எப்படி சொன்ன அப்படின்னா, அப்படி இல்ல இந்த கைங்கரியங்கள்லாம் புதுசா வர வேண்டியதுதான், அதுக்கு ஆவிர் பாவம் கிடையாது. ஆனா கூட அது அப்படி சொன்னதுக்கு ஒரு தாத்பரியம், இந்த கைங்கரியம் இத்தனை நாளா வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாபம் பண்ணிருந்தபடினால கர்மாதீனமா இருந்தபடினால்தான் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ண முடியாம இருந்தது. நம்ம இந்த கர்மம் போயிடுச்சு போயிட்டு சொல்லியோ, அப்ப இதுவே இந்த கைங்கரியம் எனக்கு நன்னா நடக்கலாமே அப்படின்னு மேல் முழுக்க நடக்கும்படி தோற்றுகைக்காக. இத்தனை நாளா இல்லைங்கிறது வாஸ்தவம், இப்ப உண்டாகிறதுங்கிறது வாஸ்தவம். ஆனா இனிமே அப்படி கிடையாது, இனிமே வந்து இதுக்கு நாசங்கிறது கிடையாது. இந்த கைங்கரியமானது உண்டாம நடந்துட்டு இருக்கணும் எனக்கு. அதனால அந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக அவர் அப்படின்னு இப்போ வந்துட்டு உடனே போயிடக்கூடாது. அது ஏதோ உட்பண்ணமாச்சுன்னா வந்து உடனே போயிடும், அந்த மாதிரி போயிடக்கூடாது. எனக்கு நிச்சயம் தொடர்ந்து இருக்கணும் இது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக, அதுக்கு தடை போயிடுச்சு அதனால தொடர்ந்து இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன், இந்த பதத்தை போட்டிருக்கேன். அதே மாதிரி பல விஷயங்கள்லாம் சுவாமி சொல்றார். சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்ன, இவ அனுகூல அவஸ்தாந்தரம் சித்தமாயிற்று அப்படின்னு முடிக்கிறார். எல்லா பாபத்திலிருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னபடினாலேயே மோக்ஷத்தை கொடுத்து உனக்கு பகவத் கைங்கரியத்தை கொடுக்கிறேன், பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது வரைக்கும் அர்த்தமாக ஆயிடுச்சு அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் 1002வது கைவல்யாத்ய புமர்க்க ஸ்வரூப நித்யத்வ பாதக. அடுத்தது இது அடுத்த திருநாமம் கைவல்யம் எனும் புருஷார்த்தத்தின் ஸ்வரூபம் நித்யம் என்பதை மறுத்தவர் அப்படின்னு அர்த்தம். கைவல்யம் அப்படிங்கிற ஒரு புருஷார்த்தத்தை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் இங்கே நிரூபணம் பண்றார். அதை வச்சு இந்த திருநாமம் வந்திருக்கு. இப்போ சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு தானே சொன்னான் பகவான், பாபங்களிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். உனக்கு ஸ்ரீவிகுண்ட லோகத்திலே சொஸ்வரூபத்தை கொடுக்கிறேன்னு சொல்லலையே அப்படின்னு கேள்வி வரைச்ச அதுக்கு பதில் சொன்ன போனதும் அப்படி கிடையாது, பாபங்கள்லேருந்து விடுவிக்கிறேன்னாலே பாபம் போயிருக்கிறதுனாலே ஸ்ரீவிகுண்ட லோகம்தான் அப்படின்னு சொன்னார். ஆனா இதுல ஒரு கேள்வி ஒண்ணு வரும், இந்த பாபத்தோடு இருக்கிறதுங்கிறது சம்சாரம், இது கழிஞ்சாச்சுன்னா ஸ்ரீவிகுண்ட லோகம் அப்படிங்கிறது இருக்கட்டும், இது ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு கைவல்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா பாபமும் போயிட்டா கூட சில பேர் ஸ்ரீவிகுண்ட லோகம் போகாமல் நடுவுல கைவல்யத்துல இருப்பா. கைவல்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஜீவாத்மாவானவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்க, ஸ்ரீவிகுண்ட லோகத்துல எங்கன்னா ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை அனுபவிக்க, பரமாத்மாவுக்கு சேஷமா தான் தன் அனுபவிக்கிறான் அங்க ஸ்ரீவிகுண்டத்துல, பரமாத்மா அனுபவம் தான் அங்க பிரதானம். கைவல்யத்துல ஜீவாத்மாவுக்கு சுவாத்மா அனுபவம் அப்படின்னு தன்னுடைய அனுபவங்கிறது பிரதானம். சம்சார திசையில என்ன கேட்டா கர்மபல அனுபவம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இப்ப ஜீவாத்மாவுக்கு கர்மபல அனுபவம் போச்சுன்னா அப்ப கைவல்ய அனுபவம் அப்படின்னு ஒண்ணு வரும், தம் ஸ்வரூபத்தை அனுபவிச்சிருப்பான் அப்படிங்கிறது. அப்போ அது ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இப்ப பகவான் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லா பாபத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஸ்ரீவிகுண்ட லோகம் கொடுக்க போறானா இல்ல கைவல்யம் கொடுக்க போறானா? அது இப்ப ஸ்பஷ்டமா சொல்லலையே. அது ஸ்பஷ்டமா சொல்லணும் தான், நான் ஸ்ரீவிகுண்ட லோகம் கொடுக்கிறேன் என்னுடைய திருவடியை கொடுக்கிறேன்னு தான் நான் சொல்லணும், அது சொல்லலையே. இவரு சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டா, எல்லா பாபத்திலும் விடுவிக்கிறேன்னு மாத்திரம் சொல்லிட்டா, அப்ப ஸ்ரீவிகுண்ட லோகம் தான் அர்த்தம் எப்படி கிடைக்கும்? பாபம் போச்சுன்னா தானா ஸ்ரீவிகுண்ட லோகம் தான் வருங்கிருக்கு, பாபம் போனா கைவல்யம் கூட தான் வரலாம். கைவல்யத்துல ஜீவாத்மா அனுபவம், ஜீவாத்மா அனுபவத்தை கிடைக்கலாம், பரமாத்மா அனுபவமே இல்லாமல் வெறும் ஜீவாத்மாவை அனுபவிச்சுட்டு முதலே சொன்னேன் இல்லையா, ஜீவாத்மா அனுபவங்கிறது ஆனந்த ஸ்வரூப அனுபவம், பரமாத்மா அனுபவங்கிறது அனவசிக அதிசய ஆனந்த ஸ்வரூப அனுபவம். ஜீவாத்மா அனுபவத்திலே ஆனந்தம் உண்டு, ஆனா பரமாத்மாவுடைய ஆனந்தங்கிறது ரொம்ப எல்லை இல்லாதது, அதுக்கு சமமாக இது ஆகாது. அதனால அந்த ஸ்ரீவிகுண்ட லோகம் தான் கேட்கணும். ஆனா சில பேர் வந்து கைவல்யம் கேட்டா அவளுக்கு அது கிடைக்கும், அந்த விஷயம் வேற. நம்ம ஆச்சாரியர்கள் கைவல்யம் கேட்காதுங்கன்னு சொல்லிருக்காங்க நம்மகிட்ட. அப்படி இருக்கச்ச சர்வபாபத்திலிருந்து மோட்சம் வந்தா கூட கைவல்யத்துக்கு போறாமே, ஸ்ரீவிகுண்டம் தான் போறாங்கிறது என்ன நியதி, சொல்ல வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் தான் சுவாமி சொல்ற, அப்படி கிடையாது, கைவல்யத்துல சர்வபாபங்களும் போயிடுறதுங்கிறது கிடையாது. கைவல்யமும் இந்த சம்சாரத்துக்குள்ள ஒரு சேர்ந்ததுதான், எல்லா பாவமும் போயிட்டா மோட்சம்தான் வரும். கைவல்யத்துல என்னன்னா கர்மங்கள்லாம் போயிடுறது, சுகதுக்கங்கள்லாம் கிடையாது, இந்த சரீரத்திலிருந்து வரக்கூடிய சுகதுக்கம் கிடையாது கைவல்யத்துல. அதாவது கைவல்யம்னே பெயர், கைவல்யம்னா கேவலச்ச பாவா, கேவலம் ஆத்மா மாத்திரம் இருக்கு சரீரம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வர சுகதுக்கங்கள்லாம் சரீரம் மூலமா தானே வந்துட்டு இருக்கு, சரீரம் மூலமா வரக்கூடிய சுகதுக்கங்கள் எதுவும் வராது. விஷய சுகங்கிறது கிடையாது, விஷய துக்கம் விஷயத்தை அனுபவித்து அதனால வரக்கூடிய துக்கங்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கிறது மாத்திரம், அது மாத்திரம்தான் உண்டு. அப்போ இந்த விஷய துக்கத்துக்கு காரணமான பாபங்களை எல்லாம் பகவான் போக்கடிச்சு காமிச்சிடும். இப்ப கைவல்யம் வருமானு கேள்வி வந்ததோ இல்லையோ, அது சொன்ன அப்படி கிடையாது, எல்லா பாப்பமும் போனா கூட எல்லா பாப்பமும் போனா மோட்சம் தான் வரணும், ஸ்ரீவிகுண்டம் தான் வரணும். அது வரல ஒருத்தருக்குன்னு சீவை குண்டம் கிடைக்கல கைவலி தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப சீவை குண்டத்தை தடுக்கிறதுக்கான பாடம் இருக்குன்னு இந்த பலன் வரணமொழியோ சொரூப பிராப்தமான அந்த பலன் வரணமொழியோ அது வரல அப்படின்னா பாபம் இருக்குன்னு தான் இருக்கும். தடை இருக்கவே தானே அது வரல, ஏன் வரல அவனுக்கு தடை இருக்கவே தானே வரல. அப்போ அது பாபம் இருக்குன்னு போது சொரூப நிவிருத்தி அப்படிங்கறது அவனுக்கு வரல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சர்வ பாபங்கள்ல இருந்து நிவிருத்தி வந்தால் சேவை கொண்டுதான் வரும். கைவல்யத்துக்கு போறவனுக்கு சர்வ பாப நிவிருத்திங்கிறது வரல, அவனுக்கு 99.9% பாபம் போயிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு பாபம் பாக்கி இருக்கு. அது என்ன பாபம்னா சீவை குண்ட லோகத்தை தடை செய்யற பாபம் இருக்கு. அதனாலதான் சீவை குண்ட லோகம் உனக்கு வராம இருக்கு. அந்த பாபம் போனா சீவை குண்ட லோகம் தானா வரும். ஜீவாத்மாவுக்கு இயல்பாக சொத பிராப்தமா இருக்கக்கூடியது பகவத் அனுபவம். அதுக்கு தடையா இருக்கிறது பாப்பங்கள். பாப்பம் போனா பகவத் அனுபவம் வந்து எப்படி ஏன்னா ஜலத்தை கடந்து விட்டானா தானா வரும். இந்த மாதிரி பாப்பம் போயாச்சுன்னா தடை போயாச்சுன்னா பரமாத்மா அனுபவம் தான் வரும், பகவத் அனுபவம் தான் வரும். கைவல்யத்துல பகவத் அனுபவம் வரலை. திறந்து விட்டும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம். வரண முடியும் மடைய திறந்து விட்டுதான், திறந்து விட்டா ஜலம் பண்ண முடியும். வரல அப்படின்னா அப்ப வேற ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த சரீரத்தை கொடுக்கக்கூடிய பாபம் போயிருக்கா கூட சீவை குண்டத்தை கொடுக்கறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாபம் போகல அப்படின்னு அர்த்தம். அதனால சர்வபாபம் கழிந்தால்தான் மோட்சம் வரும். கைவல்யத்துல வந்து சர்வபாபம் போகலை, இன்னும் சில பாபங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால கைவல்ய அனுபவம் வருது. சர்வபாபம் மோட்சாமி பகவான் சொல்லுங்க அந்த பாபத்தையும் போக்கடிச்சு உனக்கு மோட்சத்தை கொடுத்தவங்க அர்த்தத்துல சொல்லுதான் அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ அழகா ஒரு வாக்கியத்தை சொல்றா, பிரம்மத்தை அடையாதவர்க்கு சர்வபாப நிவர்த்தி இல்லை, சர்வபாபத்தையும் கழித்தவர்க்கு பிரம்ம அனுபவத்தில் தடை இல்லை அப்படின்னு. பிரம்மத்தை அடையல, பரிபூர்ண பிரம்மத்தை அடையலன்னா அப்ப பாப்பம் ஏதோ இருக்குன்னு, எல்லா பாபமும் போயிடுச்சே அப்படின்னா அப்ப பிரம்ம அனுபவம் இருக்கணும். அவ்வளவுதான் தோட்ட நடுவுல கைவல்யம் மறந்துடும். அது மாத்திரம் இல்ல, கைவல்யத்தை என்ன நினைச்சிருந்துக்கோங்க, சீவை குண்ட அனுபவத்துக்கு தடை தானே அது. அந்த தடை போன சீவை குண்ட அனுபவம் வரலாமே. அப்போ சில பேர் சொன்னா அப்படி இல்ல, கைவல்யம்ங்கிறது நித்தியமானது, அது போயாச்சுன்னா அங்கிருந்து சீவை குண்ட லோகம் போக முடியாது, அது கைவல்யத்திலேயேதான் கிடக்கணும். அது நித்தியம் எப்படி சீவை குண்ட லோகம் போனா நித்தியமா அங்கேயே இருக்கானோ, அது மாதிரி கைவல்யம் அப்படிங்கறத அனுபவிச்சாலும் நித்தியமாக கைவல்யமே அனுபவிக்க வேண்டியதுதான். அவனுக்கு திருப்பி சீவை குண்ட லோக பிராப்திங்கிறதும் கிடையாது, திருப்பி சம்சாரம் அப்படிங்கறதும் கிடையாது. அந்த கைவல்ய லோகத்திலேயே அவன் இருந்து ஜீவாத்மாவையே அனுபவிச்சிருப்பான். பகவத் அனுபவத்துக்கு பிரசக்தியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, அப்படியே இருந்து போயிடுவான். அதனால எதுக்கு அது அப்படி ஒண்ணு தேவையில்லை, அதனால அதை விட்டுடணும் அப்படிங்கறதாக சில பேருடைய அபிப்பிராயம். சுவாமி தேசிகன் வந்து அப்படி கிடையாதுங்கிற என்ன பிரமாணங்கள் சொல்றிருக்கிறபடியும் நம் ஆச்சாரியர்கள் சொல்றிருக்கிறபடியும் கைவல்யம் அப்படிங்கிறது அநித்தியமானது. அதுவனா அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவாங்கிறது கிடையாது. சீவிகின்ற லோகத்துக்கு போனாதான் நித்தியமா அப்படியே இருந்துட்டு இருப்பான். கைவல்யத்துக்கு போனோம்னா அந்த கைவல்யத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில என்ன ஆகும் கேட்டா, பிரளய காலத்துல அந்த லோகமும் அடிச்சுட்டு போயிடும், கைவல்ய லோகமும் எல்லாம் போய் கடைசியில மறுபடியும் திருப்பி வந்து பிறந்துவான் சம்சாரத்திலேயே. இல்ல கெட்டிக்காரனா இருந்தான்னா அந்த கைவல்ய லோகத்துல இருந்துட்டே பகவான தேரம் பண்ணி அப்படியே சீவி கொண்ட லோகம் போயிடுவான். ஒன்னும் மேல சீவி கொண்ட லோகம் போவான், இல்ல கீழே சம்சாரத்துல திருப்பி வருவான். இது தவிர அங்கேயே சாஸ்வதமா இருப்பான் அப்படிங்கிறது கிடையாது. கைவல்ய லோகம்னு தனியா ஒரு லோகம் இருக்கு. கைவல்ய லோகம்னு அதுக்கு பெயர் கிடையாது, அது என்ன கைவல்ய லோகம் அப்படின்னு சொல்லியும் இருக்கேன், இதுக்கு வேற ஏதோ பெயர் இருக்கு. ஆக அந்த லோகத்துல இருக்கிறவன் அந்த பிரளயங்கள்லாம் வந்து அந்த லோகம் எல்லா லோகமும் போற மாதிரி அதுவும் போயிடும். பகவானே சொல்ற, என்னை வந்து அடைந்தவன் திரும்பி சம்சாரத்துக்கு வரமாட்டான். என்ன அடையாட்டார்னா அவன் திரும்பி சம்சாரத்துக்கு வந்துடுவான். யாரா இருந்தா என்ன அப்ரம்ம பவனா லோகா புனராவர்த்தி நோர்ஜுனா மாமுகேத்யது கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதே. அர்ஜுனா, என்னை வந்து அடைந்தா புனர்ஜென்மம் கிடையாது, அது தவிர வேற எது ஆனாலும் புனர்ஜென்மம் உண்டு, திரும்பி வந்துடுவான். அதுக்கு நிறைய பிரமாணங்களை வந்து சுவாமி தேசியம் சாதிக்கிற. ஒன்னாவது, மகாபாரதத்திலே ஒரு அழகான பிரமாணம், சர்வே தேத்யவன தர்மான பிரதிபுத்தஸ்து மோக்ஷபாகே சதுர்விதா மம ஜனாஹ பக்தா ஏவ ஹிதே ஸ்ருதாஹ தேஷாம் ஏகாந்தின ஸ்ரேஷ்டாஹ தே செய்வானன்ய தேவதாஹ. அதனால நாலு விதமான பக்தர்கள் பகவானுக்கு இருக்காங்க, ரொம்ப பிரசித்தம். பகவத்கீதையிலையும் கண்ணன் சொல்றான், இந்த பக்தர்கள் நாலு பேர் இருக்கா, சில பேர் ஐஸ்வர்யத்தை கேட்கறவா, சில பேர் துக்கம் போகணும் அப்படின்னு கேட்கறவா, சில பேர் கைவல்யம் கேட்கறவா, சில பேர் தீவை கொண்டு வைக்கணும் கேட்கறவா, இப்படி நாலு பேர் இருக்கா. இந்த நாலு பேரும் அவர் எடுத்து சொல்றார். சொல்லிட்டு அப்புறம் சொல்றார், ஏது சித்தா ஸ்ரேயோ பக்தாஹ, இதனை பகவானை யார் ஆசிரியத்து அந்த சீவை குண்டங்கிற பழத்தை கேட்கிறானோ அவன் வந்து நித்தியமாக சீவை குண்ட லோகத்துல இருப்பான். பாக்கி மூணு பேர் கழியோ அவெல்லாம் செவன தர்மான அவெல்லாம் அனித்தியமான பலனை பெற்று விழுந்துருவோம், மறுபடியும் திருப்பி சம்சாரத்துக்கே வந்துருவான். பிரதி புத்தஸ்து மோக்ஷபாக, ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு. இது எப்படி ஸ்பஷ்டமாக அந்த இடத்துல கேவல ஆத்மானுபவம் அப்படிங்கிறது நித்தியம் இல்லை, அவன் கேடு விழுந்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, முச்சேதார்த்தோகாதி ஸ்ருத்வே மாமாதி கதம் ஜிஜ்ஞாசு லபதே பக்திம் பக்தோ பக்த கதிம் லபேது. என்ன ஆகும் கேட்டா, கைவல்யத்தில் இருக்கிறவன் அங்கிருந்து ஞானம் பெற்று மோட்சத்துக்கு போயிடுவான், சீதை உலகம் போயிடுவான், அப்படியே உண்டு. அதனால எந்த விதமாக போனாலும் அந்த கைவல்யங்கிறது நித்தியம் கிடையாது, அது ஏதோ அனித்தியமானது. அது அந்த கர்மம், அதுக்கான கர்மம் எத்தனை நாள் இருக்கோ அவனால தான் அது இருக்கும். அதனால அதுவும் கர்ம பலனா வந்தபடினால அதுவும் ஒரு பாபத்துல தான் சேர்த்தி அந்த கர்மம் அப்படின்னார். இதுக்கு இன்னும் பல பிரமாணங்கள் இருக்கு. அடுத்து இரண்டாவது ஒரு பிரமாணம் சொல்ற, ஆழ்வார் நம்மாழ்வார் காலும் போது மண்ணுரி என்று பகவத் அனுபவத்தை நித்தியம் என்கையாலும் இதுக்கு விவச்சேத்யமாக செல்லும் ஆத்ம மாத்திர அனுபவம் நித்தியம் அன்று என்னிடம் என் இடம் அப்படின்னார். நம்மாழ்வார் பாசுரத்தில் அற்றது பற்றனில் உற்றது வீடு உயர் கெற்றது மண்ணுரில் அத்திரை பற்றே அப்படின்னு பாசுரம் இருக்கு. அற்றது பற்றனில் உற்றது வீடு உயர், உனக்கு பற்று விட்டுடுத்துனா ஆசை விட்டாச்சு அப்படின்னா அப்போ மோட்சம் கிடைக்கும். அப்போ ஆசை விட்டாச்சு அப்படின்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆசை விட்டாச்சு அப்படின்னா அப்போ கைவல்யம் அப்படிங்கிறது கிடைக்கலாம். கெற்றது அந்த கைவல்யத்தையும் அகப்படாமல் மண்ணூரில் திருடமான பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அத்திரை பற்று எம்பெருமானை பற்றி கொண்டு மோட்சத்தை பெற வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு சேஷமாக இருப்பதையே ரசமாக கொண்ட உன் சொரூபத்தை அறிந்து நிலை நிற்க விரும்பினாயாக எம்பெருமானை பற்றி மற்ற விஷயங்களை விட்டுவிடு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கைவல்யத்தை தவிர்த்து பின் நிறை நிற்க வேண்டியிருந்தால் பகவானை பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். கைவல்யத்தை விட்டு நிலை நிற்க வேணும்னா கெற்றது மண்ணுரில் அப்படின்னு சொல்லுங்கள். அப்ப என்ன ஆச்சு கேட்டா, பகவதர்மம் தான் நிலை நிற்பது, கைவல்யங்கிறது நிலை நிற்காதது அப்படின்னு அர்த்தமாச்சு. இல்லையே கைவல்யம் அனித்தியமானது, அது சாஸ்வதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிள்ளான் சாதிக்கும் போது அந்த கைவல்யத்தில் அகப்படாது பகவத் சேஷதீக ரசமான உன்னுடைய சொரூபத்தை பெற்று நிலை நிற்க வேண்டி இருக்கின் அப்படிங்கிற. ஆனா பகவத் அனுபவங்கிறது நிலை நிற்பது, மற்ற கைவல்யம் என்பது நிலை நிற்காதது அப்படிங்கறத ஆழ்வார் இந்த இடத்துல அழகாக காண்பித்து அருள்கிறார். மண்ணூரில் அப்படிங்கிறபடியினால இது ஒரு பிரமாணம். இந்த மாதிரி பல பிரமாணங்களை சாதித்தார். ஆனால் மூணாவது ஒரு கேள்வி ஒன்று வரும். இது அழகான விஷயம். அம்மாழ்வாருடைய பாசுரம் ஆறாம் பத்திலே குறுகானியிலா இறுதி கூடா எனையாழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் மறுகால் இன்றி மாயோர் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தே பெரியிலே அப்படின்னு பாசுரம். இதற்கு முன் பாசுரத்திலே ஆழ்வார் சொன்னார், அல்ப பலன்களை எல்லாம் காமித்து சம்சாரத்திலே என்னை ஈடுபடுத்தாரே, வேண்டாம், எனக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் ஆவியேனை பல நீ காட்டி கொடுப்பாயோ. நீ சப்தாதி விஷயங்களை எல்லாம் எனக்கு காமிச்சு என்னையே நாசம் பண்ணி நீ இப்படி இருப்பாயோ, உன் திருவடியிலே என்னை வாங்கி அருளாய் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். அப்போ அடுத்த பாசனம் இது, குருகா நீலா இறுதி கூடா எனையூறி சிறுகா பெருகா அழகு இன்பம் தேர்ந்தாலும். பகவான் என்ன பண்றானா, சரி வேண்டாம், உனக்கு ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் அப்படின்னு நீ சொல்ற. ஐவர்னா பஞ்ச இந்திரியங்கள்னாலே பஞ்ச விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்பம்ங்கிறது சிற்றின்பம், அது வேண்டாம் சொல்லிட்டேன். உனக்கு நல்ல இன்பம் தானே வேணும், அப்படியானால் உனக்கு கைவல்யத்தை கொடுக்கறேன். இந்த விஷய சுகம் அப்படிங்கிறது வேண்டாம், கைவல்ய சுகத்தை கொடுக்கறேன். அது எப்படின்னு கேட்டா, குறுகா நீளா இறுதி கூடா எனையூறி அப்படின்னு அது குறுகாது, அதுக்கு விருத்தி கிராசங்கள் எல்லாம் கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கைவல்ய அனுபவத்தை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றதாக வச்சுட்டு ஆழ்வார் இந்த பாட்டு சாதிக்கிறார் அப்படின்னு. அப்படி முடிவில்லாத ஒரு கைவல்யமாக இருக்கட்டும், அளவில்லாத ஒரு ஆனந்தம் இந்த கைவல்யத்திலே வரதாக இருக்கட்டும், எனக்கு அது வேண்டாம், கைவல்யம் வேண்டாம். உம்முடைய அனுபவம் இருக்கும் இல்லையா பகவத் அனுபவம் அப்படிங்கிறது, இது ரொம்ப கொஞ்சமாக இருக்கட்டும், இது சீக்கிரமே முடிஞ்சு போகிறதாக ரொம்ப அல்பமாக இருக்கட்டும், ஆனாலும் இதுதான் எனக்கு வேணும், அது வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டானா, இது அனவதிகாசி. ஏன்னு கேட்டானா, இந்த ஆனந்தத்துக்கு சமமாக அது ஆகாது. இத்தனை வருஷத்தாலும் முடிவே இல்லாமல் கைவிலத்தில் இருக்கிறத கூட ஒரு சனகாலம் பகவான் அனுபவிச்சுட்டு இருந்தா அது தனியே இருக்கும். ஏன்னா இது சொரூபத்துக்கு ஏற்றதுங்கிற அழகா சொல்ற, இது என் சொரூபத்துக்கு ஏற்றது இதுதானே. இப்போ மனுஷனா பிறந்தவன் மனுஷ சொரூபத்துக்கு ஏற்றதுதானே செய்யணும், அதுதானே நம்ம சாப்பிடுறோம். அது மாதிரி ஆத்ம சொரூபத்துக்கு ஏற்றது பகவத் அனுபவம் தான், ஏன்னா பகவத் தாசனான படினாலே. இந்த அழகா சொல்ற, அந்த வைஷை யசுகத்தினுடைய அல்ப அஸ்திரத்வாதி தோஷ கீர்த்தனம் பண்ணிட்டு அனவே சிதத்து ஹேதுவாக அந்த விஷயங்கள்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு, அதெல்லாம் அல்பமும் அஸ்திரனும் சொன்னேன் இல்லையா, அதுல கொஞ்ச காலம் தான் இருக்கும், எனக்கு கொஞ்ச காலம் இருக்கிற பலன் வேண்டாம், நிறைய காலம் இருக்கக்கூடிய பலன் கூட நான் கேட்கல, அப்படி வேண்டாம் எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டானா, அது வேண்டாம் இது வேணும், ஏன்னா அதுக்கு சுரூப பிராப்தம், சுரூப நிரூபணம் பண்ணினை தனி. ஏன் அந்த சுகங்கள்லாம் வேண்டாம், இந்திரிய சுகம் ஏன் வேண்டாம் அப்படின்னா, அப்படின்னா அது பகவத் சுகம் இல்லை, பகவத் சுகத்துக்கு நேர் எதிரா இருக்கு அப்படின்னால அது வேண்டாம். கைவல்லி சுகமும் அப்படிதான், அதுவும் பகவத் சுகத்துக்கு நேர் எதிரா இருக்கு அப்படின்னால அதையும் வேண்டாம்னு சொல்ல போறேன், அதுதானே தவிர வேற எதுவும் வேண்டாம். உன்னை தவிர வேற எதுவானாலும் வேண்டாம், கைவல்யமே கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு. கைவல்யம் ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கலாமேன்னா எத்தனை நாள் ஆனாலும் வேண்டாம், முடிவே இல்லாமல் இருக்கணும், முடிவே இல்லாமல் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பிள்ளான் ரொம்ப அழகா சாதிக்கும் போது இதை அபியுமுக அபியுபகமவாதமாக சொல்லிருக்க. அபியுபகமவாதம்னா என்னன்னு கேட்டா, நீ அப்படி வச்சிருந்தாலும் வச்சுக்கோ, எனக்கு அது வேண்டாம். நீ கைவல்யம் நித்தியமாக ஒரு முடிவே இல்லாமல் ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோ. பகவத் அனுபவங்கிறது ரொம்ப சொல்பமாக ஒரு க்ஷண காலத்திலேயே முடிஞ்சிடும் வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் எனக்கு கைவல்யம் வேண்டாம் அப்படின்னா அப்ப என்ன இருக்கும்? அது கிடையாதுன்னு இருக்கும். நீ அப்படி வச்சுக்கோன்னு சொன்ன உண்மையில அது கிடையாதுன்னு இருக்கும். உண்மையில கைவல்யம் அப்படிங்கிறது நித்தியமானது இல்லை, ஆனா அது நித்தியம்னு வச்சிருந்தாலும், உண்மையில பகவத் அனுபவங்கிறது நித்தியமானது ஆனா அது நித்தியம் இல்லைன்னு வச்சிருந்தாலும், எப்படி வச்சிருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு நான் வச்சு மறுபடியும் படிக்கிறேன். இங்க அழகானது, கைவல்யாத்ம சுக அனுபவ சுகம் துக்கா சம்பின்னமாய் நித்திய சித்தமாய் நிரவதிகமாவது தத் கைங்கரிய சுகம் க்ஷணிகமாய் அத்தியல்பமாவது. ஆகிலும் அது நித்தியமா இருக்கட்டும், இது அல்பமா இருக்கட்டும், ஆகிலும் ஆத்மானுபவ சுகம் ஒரு தத்துவம், இந்த கைங்கரிய சுகம் ஒரு தத்துவமா, ஆனால் இத்தை கைவிட்டு அத்தை பற்றுகை உரும் என்று இருப்பாரோ அறிவுடை. ஒரு புத்தி உள்ள இதை விட்டு அதை பிடிச்சு பாரோம், இப்படியேதான் இருக்கட்டுங்க, இந்த கூட இதை விட்டு அதை பிடிச்சு பாரு, புத்தி உள்ள இந்த கைவல்யத்தை பிடிச்சு பாரோம், ஐயோ ரொம்ப நாள் இருக்கலாம் நினைச்சா அதை பிடிச்சு பாரு. ஏன்னா இதான சொருபத்துக்கு ஏற்றது, இப்பொருள் உபபாதனியமோ இதை போய் நான் சொல்லணுமோ அப்படிங்கிற. அதனால என்ன கேட்டா எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும். அதனால் அந்த வைஷிக சுகத்தையும் கைவல்ய சுகத்தையும் ஒழிய அனந்தியாருக்கு சேஷரூப சம்பத்தை எனக்கு தந்தருள வேணும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து முடிக்கிறார் அப்படின்னு முடிக்கிறாருங்க. பாசத்துல அதுவா முதல்ல ஆரம்பிக்க, குருகா நீலா இறுதி கூடா எனையூரி சிறுகா சிறுகா அளவி நிம்பம் அப்படின்னு கைங்கரியத்தை அப்படின்னு கைவல்யத்தை சொல்ற. குருகா நீலா, குருகாது நீலாது இப்போ ஸ்திரமா இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இறுதி கூடா அப்படின்னா முடிவே இல்லாதுன்னு அர்த்தம். எனையூழி எத்தனை காலம் ஆனாலும் சிறுகா சிறுத்து போகாது, சிறுகா வளராது, காலத்தினாலே குறைஞ்சி அதிகமாயிதான் கிடையாது, அளவில் அளவில்லாததான இன்பம் அப்படின்னு கைவல் இன்பத்தை சொல்ற. இந்த கைவல் இன்பத்தை இத்தனை சொல்றக்காரு ஆழ்வார், இப்படி பார்த்தா கைவல்லி சுகம்ங்கிறது நித்தியந்தானேன்னு தோணும். அதுக்குதான் அர்த்தம் சொன்னா அப்படி இல்ல, அப்படி வச்சிருந்தாலும் அப்படின்னு அர்த்தம், இப்படி எல்லாம் வச்சிருந்தா கூட இப்படிலாம் நீ வச்சிருந்தா கூட எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஏன் கேட்டா ஏன் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டான்னா, இதுல அழகா ஒரு விஷயம் கூட, இந்த கைவல்யம் நித்தியம்னு வச்சிருந்தாலும் மாத்திரம் இல்லாம சிறுகா பெருகா அளவில் இன்பம்னு சொல்றாரு. கைவல்யத்தை சொல்லிட்ட அளவில்லாத இன்பம், அனவதிக அதிசய ஆனந்தம் அப்படிங்கிற கைவல்யத்தை. ஆனா கைவல்ய அனுவதிக ஆசிரிய ஆனந்தங்கள் யாருமே ஒத்துக்கல, நம்ம சம்பிரதாயத்துல ஒருத்தருமே ஒத்துக்கல. அது ஆழ்வார் சொல்லிருக்காரு கைவல்ய, ரெண்டு விஷயம் சொல்லிருக்க கைவல்யத்தை பத்தி. இங்க ஒண்ணு கைவல்யம்ங்கிறது நித்தியம் அப்படின்னு சொல்லிருக்க, ரெண்டாவது கைவல்யம் அப்படிங்கிறது எல்லையற்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுல கைவல்யம் நித்தியம்ங்கிறதுல சில பேர் வந்து ஆழ்வார் பண்ண அப்படின்னா அது நித்தியம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆழ்வார் இப்படி சொல்லிட்டாருங்கிறார். அதே ஆழ்வாரே அதே இடத்திலேயே கைவல்யம் எல்லை இல்லாத ஆனந்தம் அளவில்லாத ஆனந்தம் சொல்லிருக்காரு, அதே ஒத்துப்பாருன்னா அதை ஒத்துக்கலாம். அளவில்லாத ஆனந்தம் கிடையாது, பகவத் அனுபவம் தான் அளவில்லாத ஆனந்தம், எல்லை இல்லாத ஆனந்தம். கைவல்யங்கிறது எல்லை இல்லாத ஆனந்தம் கிடையாது. ஆழ்வார் சொல்லிருக்காரு எங்க, சிறுகா பெருகா அளவில் இன்பம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அளவில் இன்பம் சேர்ந்தாலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த கைவல்யங்கிறது அளவில்லாத இன்பமா வச்சிருந்தாலும், பகவத் அனுபவம் அளவு குறைஞ்சது அப்படின்னு வச்சிருந்தாலும், அடுத்த வரி எப்படி இருக்கு, பகவத் இன்பத்தை பத்தி சொல்லிச்ச, மறுகால் என்று மாயோ உனக்கே ஆளாகும் சிறு காலத்தை உருவம், உனக்கு ஆளாக உனக்கு தாசனாக சிறு காலம் கிடைச்சாலும் அதுக்கு சமமாகுமான்னு கேட்கறேன். அப்ப கைவல்யங்கிறது நிறைய காலம் இருக்கு, பகவத் அனுபவம்ங்கிறது சின்ன காலம் ஆனாலும் சொன்னதுன்னா அப்படி வச்சிருந்தாலும்ங்கிற அர்த்தத்துல சொன்னது தானே. அதே மாதிரிதான் கைவல்யம் நித்தியம் சொன்னாலும் ஆழ்வார் இங்க சொன்னாலும் நித்தியமானாலும் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் நித்தியங்கிறது சொல்ல வரல, இங்க நித்தியம் வச்சிருந்தாலும் இறுதி கூடா இத்தியாதிகளில் நாசம் இல்லை என்கிற பாகுரமும் அதிகரத்த அபிப்பிராயம் எனையூதி என்கிற இன்னும் என்ன கேட்டா, எங்கேயாவது ஒரு இடத்துல கைவல்யத்தை வந்து நித்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு தாற்பயம் என்ன கேட்டானா ரொம்ப நாள் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வஸ்து அப்படி சொல்றது பல அது வேதத்துல ரொம்ப சிறகுனது. உதாரணமா தேவர்களுக்கு அமரர்கள், அமரர்கள்னா மரம் இல்லாதவர்கள், மரம்னா மரணம், மரணம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு மரணம் கிடையாது எப்படி சொல்லலாம், அவர்களுக்கு தான் மரணம் உண்டு. இன்னும் எப்படி மரணம் இல்லாதவர்கள் சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா நம்மளை போல மரணம் இல்லாதவர்கள், நம்ம கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிடுற முடியும் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப காலம் இருப்போம் அவர்கள், நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கறது அவளுக்கு ஒரு நாள் கணக்கு. மனுஷனுக்கு ஒரு வருஷம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப மனுஷர்களுக்கு 100 வருஷம் அப்படின்னா தேவர்களுக்கு 100 நாள். இந்த 100 நாள் மாதிரி அவ எத்தனையோ 100 நாள் இருப்பாங்க. அப்ப நம்ம கணக்குப்படி 100 வருஷம் கணக்கு அப்படியே வச்சுக்கோங்க, 100 நாள் மாதிரி 360 நாள் ஆனாதான் அவளுக்கு ஒரு வருஷம். அதாவது என்ன கேட்டேன்னா என்ன பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் தோராயமா ஒரு கணக்கு சொல்றேன் உண்மையில கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கைப்படி 365 வருஷம் ஆச்சுன்னா தேவர்களுக்கு 1 வருஷம் ஆகும். அதே மாதிரி அவர்கள் 100 வருஷம் இருப்பா அப்படின்னா இதாகும். அப்போ நம்மள மாதிரி மரணங்கிறது அவளுக்கு கிடையாதுங்கிறது சென்று அவள அமரர்கள் அப்படிங்கிறது. அமரர்கள்னா மரணமே இல்லாதவர்கள் அர்த்தம் இல்லை, நம்மை போல சீக்கிரம் மரணம் இல்லாதவர்கள், மெதுவாக ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் முடிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு உதாரணம். அதே மாதிரிதான் கைவல்யம் நித்தியம்னு சொன்னா கூட அது நித்தியமா என்னைக்குமே நாசமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, மற்ற சுகங்கள்லாம் மாதிரி கிடையாது, நம்ம விஷய சுகங்கள்லாம் அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு. ஏன்னா ஒரு கணத்துல முடிஞ்சு போகுது, இல்ல 5 கணத்துல முடியுது, இல்ல 1 நாள் இருக்கு, இல்ல 10 நாள், என்னதான் பைசா இருந்தா கூட ஏதோ கொஞ்ச வருஷம் இருக்கும் அவ்வளவுதான். ஆனா கைவல்யங்கிற அப்படி கிடையாது, பிரளய காலம் வரைக்கும் இருக்கும். பிரளயம் வந்து நாசமானதான் போகுது, அதனால அதை வச்சிருந்து கைவல்யம் நித்தியம் அப்படின்னு உபசாரமா சொல்லுவோம். இன்னொரு உதாரணம், அக்ஷயம் கவி சாதுர்மாசிய யாகினா சுக்ருதம் பவதி அப்படின்னு இருக்கு. சாதுர்மாசி யாகம் பண்றவனுக்கு அந்த புண்ணிய பலனாக அக்ஷயம் நாசமே இல்லாத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கான். நல்ல சொர்க்கலோக பலன் சொல்லும், அது வந்து அழியாத சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கான். இதை வச்சு சிவாச்சியத்துல அப்போ அழியாத சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப சாத்துர்மாசி யாகம் பண்ணா மோட்சம் கிடைக்கும், திரும்பி வர வேண்டாம். அபுனராவிருத்தியோட கூட எப்படியான இங்கே அர்ச்சிராதி திரும்பி வரதில்லையோ அவனுக்கு நாசம் கிடையாதோ அந்த மாதிரி இவனுக்கும் நாசம் இல்லாத பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமான்னா அப்படி கிடையாது, அந்த அர்த்தம் இல்ல. ஏன்னா எப்போ கர்மம் பண்ணி கர்மத்தினாலே வந்தோ அப்ப கட்டாய நாசம் தான் ஆகும். பின்ன என்ன கேட்டா மற்ற பேருக்கு கிடைக்கிற சொர்க்கம் மாதிரி கிடையாது, சாத்துர்மாசி யாகம் பண்ணி சொர்க்கம் கிடைச்சா ரொம்ப நாள் இருக்கும், மற்ற பேருக்கு சொர்க்கம் கிடைச்சா கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதனால அது அத்தனை விசேஷமான கர்மா நிறைய நாள் சொர்க்கத்தில் இருக்கலாம்ங்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கு. இந்த மாதிரி வாயுச்ச அந்தரிச்சந்த ஏற்ற தமிருத்தம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு உபரிதத்துல. வாயுவும் ஆகாசமும் அமிர்தம் அழியாததுன்றது, அதையும் எடுத்து விசாரம் பண்ணி வாயு ஆகாசமும் அழியாதுன்னு அழியாதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த பிருத்திவி ஜனங்கள்ல சட்டுன்னு அழிஞ்சிடும், ஆனா வாயு ஆகாசம் அவங்களுக்கு சட்டு நமக்கே தெரியும். நமக்கே நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்களை பட்டுப்பட்டு நாசம் ஆயிடும் பார்த்துதான் இருக்கும். நம்ம ஒரு புஸ்தகமோ இல்ல ஒரு பெஞ்சோ டெஸ்கோ இல்ல கிரகமோ எதுவும் ஆனாலும் கற்றா திடீர்னு போறது, திடீர்னு கற்றா திடீர்னு எத்தனை நாள் தாங்கும், 10 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், அப்புறம் காணாது போட்டு. ஆனா ஆகாசம் அப்படி கிடையாது, ஆகாசம் ஸ்திரமா இருந்துட்டே இருக்கு, வாயு இருந்துட்டே இருக்கு. அதனால இது பூமி ஜலம் மாதிரி எல்லாம் பட்டு பட்டு ஜலம் குளத்துல இருக்கிற ஜலம் திடீர்னு காணாது போயிருது, வத்தி போயிருது, ஜலம் வத்திட்டு அப்படின்னு சொல்லலாம். பிருத்திவியில பூமியில இருக்கக்கூடிய வஸ்து அழிஞ்சதுன்னு சொல்லலாம், ஆகாசம் வத்தித்துன்னு சொல்ல முடியும், ஆகாசம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும், சொல்ல முடியாது இல்லையே இல்லை. அதனால ஆகாசங்கள்லாம் பிரளய காலம் வரைக்கும் இருக்கு, பிரளய காலத்துலதானே நாசமா இருக்கு. இது மாதிரி அன்னன்னைக்கு நாசமா இருக்கு இல்லையே, அதை வச்சுட்டு ஆகாசம் அவரு தான் சொன்னதே தவிர உண்மையில அது நிச்சயம் இல்லைங்கிறேன். அதனால எதுக்காக பார்த்தா இத்தனை சொல்றாரு, எதுக்காக சுவாமி தேசியமே சொல்றேன், எதுக்காக சொல்றாரு அப்படின்னா வேதங்கள்லயும் இன்னும் மற்ற சாஸ்திரங்கள்லயும் இந்த மாதிரியான அதிகப்படியான வார்த்தைகள் சொல்றது உண்டு பல இடத்துல. சிலதெல்லாம் நித்தியம், ஆகாசம் நித்தியம் அப்படின்னும், வாயு நித்தியம் அப்படின்னும், சாத்துர்மாசி யாகம் பண்றவருக்கு சொர்க்கம் நித்தியம் அப்படின்னும், தேவர்கள் எண்ணிக்கையில் நித்தியமாக இருப்பவர்கள் மரணம் கிடையாது அப்படின்னும், இதற்கெல்லாம் சொல்லுதுக்கெல்லாம் மொத்தத்துக்கும் வியாக்கியானம் சிவாசியத்துல எதிர்மானாரும் மற்ற ஆச்சாரியர்கள் சாதிச்சிருக்காங்க கேட்டா இதெல்லாம் நித்தியம்னு இருக்குன்றாதோ தயவு பண்ணி அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம சாதாரண இதை காட்டும் இது கொஞ்சம் கூட நாள் இருக்கும் அப்படிங்கறது மாத்திரம்தான் அர்த்தம். நித்தியமானது ஸ்ரீவீகந்த லோகத்துல கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதே விஷயம் தான் கைவல்யம். கைவல்யம் நித்தியம் சொன்னதும் அதே மாதிரிதான். இதை நித்தியம்னு எடுத்துட கூடாது. கைவல்யம் உண்மையில நித்தியமானது ஸ்ரீவீகந்த லோகம் தான். கைவல்யத்தை நித்தியம் சொன்னது தாற்பயம் என்ன கேட்டா, இந்த சம்சார சுகம் போல அது அவ்வளவு சக்கரம் போயிடாது. சம்சார சுகம் எத்தனையோ கொஞ்ச நாள் தான் இருக்கு, அது அப்படி இல்ல பிரளய காலம் வரைக்கும் நினைச்சு நிற்கும். அதனால அதை வச்சு அது நித்தியம் சொன்னதை தவிர உண்மையிலேயே அது நித்தியம் அழிவே அழியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லியிருந்தா கூட அது இப்படிதான் தாற்பயம் சொல்லி ஆகும். கைவல்யம் அதுக்கு ஒரு லோகம் ஒன்னு சொல்லியிருக்கான். ஒரு லோகத்துல அவன் உட்காந்துருக்கானா, யோகினாம் அமிர்தம்ஸ்தானம் சாத்ம சந்தோஷ காலினாம் என்று கைவல்ய ஆத்ம அனுபவ ஸ்தான விசேஷம் சொல்லப்பட்டது. இந்த ஸ்தான விசேஷம் பரமபதம் அன்றுன்னு ஒரு ஒரு ஸ்தானத்துல அவ இருந்து யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் அப்படின்னு ஒரு ஸ்தானம். தனக்கர் முதலான யோகிகளுக்கு ஆத்மானுபவத்துக்கு ஆசைப்பட்டு அவர்கள் அடையக்கூடிய ஸ்தானங்கிறது தனக்கர் முதலானவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ ஏகாந்தி நஸ்ததாப்ரம் மத்யாயினோ யோகினோ ஏ தேசாந்தர் பரமம் ஸ்தானம் எத்வை பசியந்தி சூரையாக பல ஸ்தானங்களை விஷ்ணு புராணத்தில் சொல்லிட்டு வரும்போது கைவல்யத்துக்கு ஒரு ஸ்தானத்தை சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ற பகவான யாரு தியானம் பண்றாலோ அவளுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, அதுக்கு சீவி கொண்டவும் கிடையாது, அது நித்திய சூரியர்கள் இருக்கக்கூடிய லோகம் அப்படிங்கிற. அதனால கைவல்ய கைவல்யம் உட்காந்து அவளுக்கு வேற ஸ்தானமும் இவாளுக்கு வேற ஸ்தானமும் தனித்திரியா சொல்லிருக்க விஷ்ணு புராணத்திலே சொல்லிருக்க சொல்லிருக்க. அப்படின்னால அறவதத்தை போனாதான் நிச்சயமா இருக்க முடியும், கைவிடத்து போனா நிச்சயமா இருக்க முடியாது அப்படிங்கறது இல்லத்தை ஏற்படும் சொல்றா. கைவல்யம் தனியா ஒண்ணு கிடையாது, பரமபதம் தான் அது அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனா அதுவும் கிடையாது, ரெண்டு தனித்தனியாக பிரிச்சு இதனுடைய ஸ்தானம் வேற அதனுடைய ஸ்தானம் வேற அப்படின்னு பிரிச்சு சொல்றார். இந்த ஸ்தானத்துக்கு போனவன் நாசம் அடைவான், பரமபத ஸ்தானத்துக்கு போனவன் நாசம் அடைய மாட்டான் அப்படின்னு அழகா அதையும் எடுத்து காமிக்கிறார். அதனால கைவல்யாக்கிய புமர்த்த சொரூப நித்தியத்துவ பாஜகா. கைவல்யம் அப்படிங்கிறது சொரூபத்தின நித்தியம் அப்படிங்கறத பாதித்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்த சுவாமி தேசியம் இங்க மாத்திரம் இல்ல, பல இடத்துல சாய்க்கல் சிபாஷியா வியாக்கியானத்திலும் கீதாபாஷிய வியாக்கியான தாத்பரியத்திலும் ரகசியத்தை சாரும் முதலான இடத்துலயும் இன்னும் பல இடத்துல சாய்ச்சிருக்கார். ஏன்னா அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தாத்பரிய சந்திரியிலையும் விஸ்தாரமா சாதிச்சிருக்க. இதுல கீதா பாஷ்யத்துல வந்து அர்ச்சிராதி கதிய சொல்லும் போது ரெண்டு பேருக்கு அர்ச்சிராதி கதி உண்டு அப்படின்னா, ஜீவாத்மா உபாசனம் பண்றவனுக்கும் பரமாத்மா உபாசனம் பண்றவனுக்கும் அர்ச்சிராதி கதி உண்டு அப்படின்னு சாதிச்சிருக்க. இந்த அச்சராதிகதி வழியாக போகக்கூடியவன் ஸ்ரீவிருந்தலோகம் போறான் அப்படிங்கறதுல சந்தேகம். அப்போ ஜீவாத்மத்தை பண்றவனும் அச்சராதிகதினாலே போறான்னு ஸ்பஷ்டமா கீதா பாஷ்யத்துல எந்திரவான சாதிச்சதுனால அந்த கைவல்யங்கிறதும் அச்சராதிகதி வழியா போய் பரவதத்துக்கு போறதுதான் கைவல்யம் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம். அதையும் சுவாமி மறுத்திருக்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு சரியா புரிஞ்சுக்கிறோம்னா ஸ்ரீபாஷ்யத்துக்கு வரணும். சீவாஷ்யத்துல யாருக்கு அர்ச்சிராதிகதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேர் எடுத்திருக்காரு. அதுல ஒருத்தர் பரமாத்மாவை தியானம் பண்றவன், அவருக்கு அர்ச்சிராதிகதி. ரெண்டாவது பஞ்சாக்னி வித்யான்னு ஒரு வித்யா, அந்த வித்யில ஜீவாத்மாவை தான் தியானம் பண்ணணும் அதுல. ஆனால் அது கைவல்யத்துக்காக இல்லாது, ஜீவாத்மாவை தியானம் பண்ணச்ச பரமாத்மாவுக்கு சரீரமானவன் ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு சேஷமானவன் ஜீவாத்மா அப்படின்னு வச்சுன்னு ஜீவாத்மாவை தியானம் பண்ணலாம். இது உண்மையில பார்த்தா இது பரமாத்மா தியானம் தான். அது பரமாத்மா தியானத்தை ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு எப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ஜீவாத்மா எனக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படின்னு தியானம் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டானா, அவன் பரமாத்மா என்னுடைய ஆத்மாவும் அவனுக்கு சரீரமே அவனுக்கும் கட்டுப்பட்டதே அப்படின்னு பண்ணலாம். இப்படி ரெண்டு விதமா பண்ணாலுமே இது பரமாத்மா தியானம் தானே பரபிரம்ம அனுபவம் தானே ரெண்டுமே, பரபிரம்மத்தினுடைய பெருமையை சொல்றது தானே. அதனால இதுல முதல்ல இருக்கோன்னு காங்கியோ, முதல்ல இருக்கோன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஜீவாத்மா, எனக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படிங்கிறவன் பரமாத்மாவை தியானம் பண்ணால் மோட்சத்துக்கு போறான். இவன் இன்னொருத்தந்து காங்கியோ, அவன் அவன் தியானம் பண்ணா அவன் பரமாத்மா, அவனுக்கு சரீரமா இருக்கக்கூடியவன் நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றவன் இருக்கான்னு கேள்வி. இவன் ஜீவாத்மாவை தியானம் பண்றான் பரமாத்மாவுக்கு சேஷமும், இவனும் தட்சிணாதிபதியினால போவான். இவா ரெண்டு பேருமே கைவல்யத்துக்காக தியானம் பண்றவா இல்ல. கைவல்ய தியானம் எப்படின்னு கேட்டேன்னா இந்த மாதிரி இருக்காது, பரமாத்மா பிரதானம் இல்ல இல்ல, அதுல வெறும் ஜீவாத்மா, சரீர வியுக்தமான ஜீவாத்மா, சரீரத்தை விட்டுட்டு ஜீவாத்மா, அது தனியது. அது உபநிடத்துல சொல்லப்பட்ட 32 வித்தியில அது கிடையாது. 32 பிரம்ம வித்தியர்கள் உபநிடத்துல, 32 பிரம்ம வித்தியை சொல்லி 32 பிரம்ம வித்தியில ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சொல்லுவாள். அந்த 32 பிரம்ம வித்தியில முன்னாடி சொன்ன ரெண்டு வரும், இந்த பஞ்சாக்னி வித்யான்னு பேரு, ஜீவாத்மாவை தியானம் பண்றதுக்கு பஞ்சாக்னி வித்யான் பேர். இந்த பஞ்சாக்னி வித்யாவும் இன்னும் பரமாத்மாவை தியானம் பண்ற வித்தியும் 32 வரும். ஆனா கைவல்யத்துக்கான ஒரு ஜீவ சுரூபத்தை தியானம் பண்றதுங்கிறது 32 வராது. ஜீவாசியத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பிரம்மானுபவம் பண்றதுக்கு தான் பண்ணாதான் அச்சிராதிபதினு சொன்னா, அந்த பஞ்சாக்னி வித்தியில இருப்பவனுக்கு அச்சிராதிபதி இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அவன் வந்து ஜீவாத்மாவை தானே அவன் உபாசனம் பண்றான், பரமாத்மாவுக்கு தாசனாக அவனுக்கு இல்லைன்னு போயிடுவேங்கிறதுக்காக அப்படி கிடையாது, அவனுக்கும் உண்டு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அங்க ஒரு சூத்தம் இருக்கு, வியாசர் அருள் இருக்கார். அதுவும் பிரம்மானுபவம் தான், அந்த பிரம்மானுபவத்தை அவன் மாத்தி இந்த மாதிரி பண்றான். இப்படி சொன்னா என்ன, எனக்கு பரமாத்மா ஆத்மான்னு சொன்னா என்ன, அந்த பரமாத்மாவுக்கு நான் சரீரம் சொன்னா என்ன, ஒரே அர்த்தம் தானே. அதனால இது இப்படி சொல்றாங்கிறது தானே தவிர, அர்த்தத்துல ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் பிரம்மானுபவம் தான், ரெண்டும் பிரம்ம வித்தியை தான், ரெண்டுக்கும் அர்ச்சிராதிபதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த விஷயத்தை தான் கீதா பாஷ்யத்துல சொல்லும் போது, ஜீவாத்மாவை இப்படியாக யார் தியானம் பண்றானோ அவனுக்கு அர்ச்சிராதிபதினு சொன்னாரே தவிர, கைவல்யத்துக்கு போறவனுக்கு அர்ச்சிராதிபதி அப்படிங்கிறது கீதா பாஷ்யத்துல சொல்லல. அதுக்கு அப்படி தாத்பரியம் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்ற, ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நிர்வாகம் பண்ணணும் இல்லையோ. அதனால இல்லட்டா ஜீவாஷ்யத்துக்கும் கீதா பாஷ்யத்துக்கும் இங்க ஒண்ணு சொல்லிட்டு அங்க வேற ஒண்ணு சொல்லிட்டு ரெண்டுமானார் சொல்லப்பட்டவன் ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு விசாரணம், பெரிய விசாரணம் அது. ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க, இந்த வியாசர் சொல்ற இந்த வித்தியை உபாசனம் பண்ணா அச்சிராதிகதி உண்டு சொல்றதா, அதனால பரமாத்மா தான் இங்க உபாசனம் பண்றது பரமாத்மா தான். ஏன்னா அச்சிராதிபதி உண்டுன்னு சொல்றோம் இல்லையோ, அச்சாதிபதி உண்டுன்னு சொன்னா பரமாத்மா உபாசனம் பண்ணாதான் அச்சிராதிபதி வரும், அதனால பரமாத்மா தான் சொல்லி முடிச்சுட்டான். இப்ப இவரங்கே ஸ்பஷ்டமா தெரியுது, ஜீவாத்மாவா பரமாத்மாவா இந்த வித்தியில சொல்லப்பட்டவன் சந்தேகம் வரைச்ச, அச்சிராதிபதி சொல்றதுக்கு அப்படின்னால இங்க சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான், அவனுடைய தியானத்தை தான் சொல்றது அப்படின்னு யாச தீர்மானம் பண்ணாரு. இதுல இருந்தே ஸ்பஷ்டமா தெரியுது, பரமாத்ம தியானம் பண்ணால்தான் அச்சிராதிபதி உண்டு. கைவல்யத்தை போறதுக்கு அச்சயாதி, ஜீவாத்மாவை தியானம் பண்ணி கைவல்யத்தை போறதுக்கு இது கிடையாது, அச்சயாதிபதி கிடையாது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினாலேயே ஸ்பஷ்டமா தெரியுது. இல்லாட்டா இந்த சூத்திரத்துல சொன்ன யுக்தி தப்பாயிடும், ஜீவாத்மாவை அடையிறவனுக்கோ அச்சயாதிபதி உண்டுன்னு சொன்ன வச்சுக்கோங்க. அப்ப அச்சயாதிபதி இருந்தால் அச்சயாதிபதி இருக்கு அப்படின்னாலும் இது பரமாத்மா தான் சொன்ன யுக்தி தப்பாயிடும். அதனால இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்றாரு சுவாமி தேசி, அந்த காரணங்கள் சொல்லி கைவல்யம்ங்கிறது நித்தியமானது இல்லை, அது அழியக்கூடியது. கைவல்யத்துலதான் ஏதோ பாபம் இருக்குன்னு, ஏதோ தடை இருக்குன்னு, அது சம்சாரத்துல சேர்ந்தது, சம்சாரத்துக்குள்ள வசதியா இருக்கலாம், அது விஷயம் வேற. சொர்க்கத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு வசதியானது அது. அது இந்த கூட சம்சாரத்துல இருக்கிற அப்படின்னா பரமாத்மாவை அடையறதுக்கு தடையான பாபம் அதுல உண்டு, அந்த பாப்பம் இன்னும் போகலேன்னு அர்த்தம். ஆனால் சர்ம ஸ்லோகத்திலே சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின் பகவான் சொன்னால எல்லா பாபத்திலிருந்து விடுவிக்கணும்னு சொன்னால, இந்த கைவல்யத்திலிருந்தும் விடுவிப்பான், விடுவிச்சுதான் சீவன யோகம் கிடைக்கும். இப்ப சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னபடினால எல்லா பாப்பமும் போனால் கிடைக்கிற இடம் இது சீவன லோகம், அந்த லோகத்துக்கு போன ஐஷன் போவேங்கிற அர்த்தம் தானா கிடைச்சிரு. எல்லா பாப்பத்திலிருந்து விடுவிப்பா கைவல்யம் போயிடுவானோ அப்படின்னு பயம் வேண்டாம், லோகத்தை விடுவித்தான் மோட்சத்துக்கு தான் போடுவான் அப்படிங்கிற அர்த்தம் தானாக கிடைக்கும் அப்படின்னு இந்த ஒரு அர்த்தத்தை இந்த திருநாமத்தில் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதித்த கைவல்ய சுரூபத்தை இத்தனை அழகாக நிரூபணம் பண்ணவர் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறத நம்ம அனுசந்தானம் பண்ணணும். முன்னாடியே இதை பற்றியான திருநாமம் வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து இந்த இடத்துல சுவாமி தேசிகன் ரகசியத்தை சாஸ்திரம் சொல்றது விஸ்தாரமாக சொல்றது அப்படின்னால அதுக்காக இங்க திருநாமம் சாதித்தார். கவிதாசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நமஹா.